அந்தப்புறம் இந்த புறமும் விழிமை இட்டு அந்து கலை சொல்லித் தருவோம். இருகை தொட்டு அந்தப்புறம் இந்த புறமும் விழிமை இட்டு அந்து கலை சொல்லித் தருவோம். இருகை தொட்டு புது ரோசாப்பு கண்கள்.